விளையாடுவோமா உள்ள வில்லாடா மைதானம் தேவையில்ல அம்பயரும் தேவையில்ல யாருக்கும் தோல்வி இல்ல வில்லாடா டாடி மம்மி வீட்டில் இல்ல தட போட யாரும் இல்ல விளையாடு ஓமா உள்ள பில்லாடா கொழுப்புக்காரி அளவான உடம்புக்காரி அளவில்லா கொழுப்புக்காரி இருக்குது இருக்குது பாடி உனக்கு ராத்திரி கச்சேரி டாடி மம்மி வீட்டில் இல்ல தட போட யாரும் இல்ல விளையாடுவோமா உள்ள பில்லாடா எனக்கு ஆப்பு அழகான சின்ன பாப்பு வைக்காதே எனக்கு ஆப்பு கொத்தும் கொலையா இருக்கிற உனக்கு நான் தாண்டி மாப்பு டாடி மம்மி டாடி மம்மி டாடி மம்மி வீட்டில் இல்ல தட போட